ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ இது திவையார் அங்கு நின்னஸ்தபாரம் தத் சம்பிராப்தாகமான் தத் விதய மணிகணம் சுட்டதா பூர்ணமக்ரியம் ஸ்வேஷ்ட ஸ்ரீரங்க ராமானுஜ முனிகருணாலப்த மோக்ஷாசிரமந்தம் சத்வத்சம் சீவராகம் இதிவரமனகம் தேசிகம் சம்சயாமி வேதாந்த லக்மண முனிந்த கிருபார்த்த போதம் தத்வாதி யத்ன சரசீரிதபிங்கராஜம் த்ரையந்த யுத்மகத பூரி பரிசிரமந்தம் ஸ்ரீரங்க லக்மண முனிம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே ரங்க ராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராஜ மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீமதே வகுலபூஷண மகாதேசிகாஜ நமஹ ஸ்ரீரங்கநாயகீ நமஹ ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமஹ ஸ்ரீரங்கநாத திவ்யமணிபாதுகாப்ஜான் நமஹ ஸ்ரீதரங்கவகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீதேவநாத பரபிரம்மணே நமஹ ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிய கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் ததாஹிருதி ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ ஆஸ்திகாலுக்கு அநேக விதத்திலையும் நமஸ்காரங்கள் சமர்ப்பிக்கின்றேன். ஒரு பாக்ய விசேஷத்தாலே இந்த பாதுகாச கஸ்தத்தை நம்ம சேவிக்கிறதுக்கு ஒரு கூப்பனை கிடைச்சது. அது தேசியனுடைய அனுகிரகம் இல்லாத நடக்காது. இதுகாரும் சித்திரபத்ததி பர்யந்தம் உபன்யாசம் சமாப்தம். இன்று 31வது பத்ததியான நிர்வேத பத்ததி. இந்த பத்ததியிலே தனது மனசில் இருக்கும் குறைகள் மொத்தத்தையும் சுவாமி தேசிகன் பாதிகரிடத்தை விண்ணப்பிக்கிறார். என்ன ரட்சிக்கணும் அப்படின்ட்டு நிர்வேதத்தை சொல்ற. என்னன்னா, சித்திர பத்ததியில அவதாரிகளை சொல்லும்போது வெவ்வேறு விதமான சித்திர ரூபங்களையும் அந்த பாதிகையை ஆராய்ச்சார். இந்த பத்ததியிலே என்னுடைய நிர்வேதனம் பொருட்டு என்னை ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு அவருடைய சரணாகதி திருவுள்ளம் பற்றி பரம கிருப்பையாலே விசேஷ அனுகிரகம் பண்ணுவதற்கு அவருக்கு தன்னை பற்றியதான மானத சாட்சாத்காரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வர, பகவானுடைய கலந்து பாதுகையும் தானுமாக அனுபவித்து வந்த அளவில்லாத பேரானந்தம் மாறி இந்த பிரகதியிலே பாழியிலே நமக்கெல்லாம் ஜனங்க மத்தியிலே யாரையும் தன் வசப்படுத்தக்கூடியதான பல இந்திரியங்கள் மத்தியிலேயும் காமக்ரோதாதிகள் கோலாகல மத்தியிலேயும் தன்னுடைய துர்தசை இருக்கு. அதனாலே நான் தூங்கி விழித்தவனைப் போல ரத்தீகரித்தவாறே பரம புருஷார்த்தத்திலே துறையாலும் சம்சாரத்தில வெறுப்பாலும் சுவாமி நம்மாழ்வார் அவருக்கு உண்டான திருவாய்மையிலே உண்டான நிர்வேதம், அந்த நிர்வேதத்தை அடைந்து தன்னுடைய தசையை பிரார்த்திக்கிறார். இந்த நிர்வேத பத்ததியிலே ஆழ்வாரை போல பிரார்த்திக்கணும் ஒருவர் சொல்லிடலாம். இந்த சம்சாரிகள் எல்லாம் பாபத்தாலே உழன்று சம்சார சாகரத்தை அனுபவிச்சுருக்கா, பெருமாள் நோத்த இருக்கான் அவன் நம்ம ரட்சிப்பான் அப்படின்னு ஞானம் துளி கூட வரமாட்டேன்றது அவளுக்கு. அடியோட அதுல புத்தியை செலுத்தாம தங்களுக்கு பிரீதியா இருக்கக்கூடிய விஷயங்கள் ஈடுபட்டு இருக்கா. அப்படி எனக்கும் ஆயிடுதே அப்படின்ட்டு புலம்பெயர பாதுகாத்த வீட்ட முதல்ல பிரபத்தே பாதுகாம் தேவீம் பரவித்யாம் இவஸ்வயம் யாம் அற்பயத்தி தீனானாம் தயமானோ ஜகத்குருஹு அப்படின்னு முதல் ஸ்லோகம் சாய்கிறார். ஹே பாதுகையே, அடியேனான சுவாமி இந்த தேசிகன் இருக்கேனே, நான் எத்தனையோ ஜென்மம் எடுத்தேன், இப்போ உனக்கு கைங்கிரமன்னு கூட பிராப்தம் கிடைச்சிருக்கு. பெருமாள் என்ன பண்ணாரு, அனாதிகாலமா சம்சாரத்திலேருந்து வெளிக்கிளம்ப முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு நிறைய ஜீவராசிகளிடத்து பரம கருணையோடு இந்த சம்சாரத்திலேருந்து அவளை கடத்தேற்றத்துக்கு உபாயமாக சிருஷ்டி காலம் தொடங்கி இந்த லோகத்தை எப்படி சிருஷ்டி பண்ணாரோ அது தானாகவே பக்தி பிரபத்தி ரெண்டையும் பெருமாள் வேதம் மூலமா கொடுத்திருக்காரு. அப்படி பாதுகையே அப்படி அதன் மூலமா ஏற்பட்ட நீ இந்த தாசனான ஆசிரிதன் இருக்கானே, என்னை இன்னும் இந்த சம்சார சாகரத்திலிருந்து தவிக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேயமான்னு கேட்கிறேன் பாதுகேட்ட சுவாமி தேசிகன். நான் என்ன பண்ணுவேன், நீ இப்படி என்ன விடுறது உன் குணத்துக்கு அழகா, நீ தயாமூர்த்தியாச்சே தயாதேவியாச்சே என்ன தவிக்க விடுறியன்னு கேட்கிறேன் சுவாமி தேசிகன் பாதுகேட்ட. அதனால என்னுடைய இந்த சம்சார பந்தத்தை சீக்கிரத்தில் நீ போக்கணும், அதற்கு முன்னே எனக்கு சேவை சாதிக்கணும், எனக்கு பரம புருஷார்த்தத்தை நீ கொடுக்க வேண்டும் என்று பாதுகாத்திலே கேட்கிறேன். இது முதல் ஸ்லோகம். அதே போல ஆச்சாரியாலும் நமக்கெல்லாம் பெருமாளிடத்தை பக்தி உண்டாக வேண்டும் என்று நமக்கு அனுகிரகம் பண்றா, அவளே நம்முடைய இந்த ஆத்ம பரசப்பணம் பண்ணி வைக்கிறார். இது முதல் ஸ்லோகத்துடைய அர்த்தமா விளங்கிறது. அடுத்ததான் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் போட்டே சுவாமி தேசிகன், அபிஜன்மணி பாதுகே பரஸ்மின் அனகை கர்ம பரிபிசோபவேயம் இயமே வினியே நரங்கவர்து சமயே துவாம் பதையோ சமர்ப்பயந்தி. அற்புதமான ஸ்லோகம் என்னன்னா, ஏ பாதுகையே நான் உன்னை பிரார்த்திச்சுட்டு இருக்கேன், அடியன் பிரார்த்தித்தபடி எனக்கு சீக்கிரத்தில் இந்த தேக சம்பந்தத்தை கழித்து இந்த பரம புருஷார்த்தமான அந்த வைகுண்டம் அது நீ கொடுக்காம போனா, கொடுத்தா கொடு கொடுக்காட்டப்போ அப்படின்ற பாதுகேட்ட சீதேசிகன். இந்த இடத்திலேயே அதாவது பூலோக வைகுண்டம் என்று சொல்லப்பட்டால் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலேயே இருக்கக்கூடியதான திருவரங்கனை ஆராதிக்கக்கூடியதான அர்ச்சகாள் இருக்காளே, அவ நித்தியம் நித்தியம் பரம பிரீதியோட பணக்க பரம வணக்கத்துடனும் தாசியபாவத்துடனும் உன்னை பாதுகையாகிய உன்னை ரங்கனாருடைய திருவடிகளே வந்து தடங்கள் இல்லாம சமர்ப்பிக்கிற அந்தந்த உச்சித காலங்களிலே அங்க நமக்கு போஜ்யாசனம் அப்புறம் வந்து பரியங்காசனம் ஆசனங்கள்லாம் சொல்றோம் இல்லையா திருவாராண்டில், அந்த சமயத்திலையும் சமர்ப்பிச்சு உற்சவாதிகளையும் உன்னை கொண்டு பெருமாள் திருவிழா சமர்ப்பிக்கிறா, அவ எவ்வளவு பாக்கியசாலி, எப்பேற்பட்டதான கைங்கிரத்தை பண்றா, அப்படிப்பட்ட கைங்கிரந்தான் எனக்கு மோட்சம்னு சாய்க்கிறேன் சுவாமி தேசிகன். எனக்கு தேக அவசானத்தின் போது மோட்சம் அது கூட தேவையில்லை, அதற்கு நான் கொடுத்து வைக்கல, நான் அனர்கன்னு சாய்க்கிறேன், வைகுண்டம் போத்துக்கு நான் அனர்கன் ஆயிட்டேன், அது கிடைக்கிறதோ கிடைக்கலையோ தெரியாது, அர்ச்சகனாக நான் வந்து பிறக்கல, திருவரங்கன் ஆராயத்துக்கு நான் அர்ச்சகனுடைய சமூகத்தில் நான் வந்து பிறக்கல, இன்னொரு ஜென்மாவானு எனக்கு கொடுத்து எனக்கு அர்ச்சகனா பிறப்பித்து உனக்கு இந்த இடத்தை நான் நிரந்தரமாக உன்னை கொண்டு திருவரங்கன் திருவடியை சேர்ப்பிக்கும்படியான பாக்கியத்தை எனக்கு கொடு, அதுவாது கிட்டட்டுமே அப்படின்னு ஒரு ஏக்கத்தை சாய்க்கிறேன். நான் வந்து உனக்கு எப்பவுமே இடைவிடாதான கைங்கரியம் பண்ண வேண்டும், கைங்கரியம் பண்ணதான் எனக்கு மோட்சம் அப்படின்ற அது வந்து இங்க கிடைக்காவிட்டால் அந்த குறை என்ன, மோட்சம் தாமதிச்சு கிடைக்கும், அதுக்கு பதிலாக இவ்விடத்துல எனக்கு வந்து பகவத் பாதுகா கைங்கரியத்தின் போக்கிய அதிசயத்தை கொடுன்னு கேட்கிறேன். ஒரு அர்ச்சகனா பிறந்து உனக்கு நான் உன்னை நான் வந்து ஆராதிக்க வேண்டும், ரங்கன்ட்ட சேர்க்கணும் அப்படின்னு. திருவரங்கத்தை வந்து திருவரங்கனை ஆராதிக்கிறதுக்கு அஞ்சு கோத்திரக்காரர்களுக்கு தான் மொத்தம் வந்து அருகதை உண்டு. இந்த அஞ்சு கோத்திரத்தார்களும் பெருமாளோட கூடவே வந்து ஆராதிக்கிறது வந்தான் சம்மிகிதை சொல்றதான். ஆகையாலே அவாளத்தோர் இத்தர வைஷ்ணவாள் திருவரங்கனை ஆராதிக்க கூடாதுன்ட்டு ஆக்கூர் ஆண்டவன் எழுதியிருக்க. சரி, அச்சாரூபியான ரங்கநாதனுக்கு பாதிக சமப்பேர் கங்கிரம் எங்கேயாவது சமமாகுமா, வைகுண்டத்துக்கு சமமாகுமா? சாஸ்திரங்களும் அப்படி இந்த பரவாசதேவன் தான் தன்னுடைய சுத்தசத்துவமயமான திவ்ய திருமேனியோடும் பரிபூர்ணமான அந்த ஞான சக்தி தேஜஸ் முதலிய குணங்களோடு இந்த அர்ச்சாரூபத்திலே மந்திர மூலமாக வந்து எழுந்தள்ளியிருக்கான்னு சொல்றது சாஸ்திரம். இந்த அர்ச்சாரூபியான பகவானே ஜெகசிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பிரளயம் முதலிய காரியங்களை மோட்ச பிரதானத்தையும் செய்யக்கூடியவர் என்றும், பிரம்மாதி அவர்களால கூட அளவிட முடியாதபடி பிரபாவமுடையவன் என்றும், முத்திரளுக்கு போக்கியமானவன் என்றும், இந்த எம்பெருமான் தான் அச்சாரூபி எம்பெருமான் தான் பரம தயையினாலே மற்ற விதமாக தன் சொரூபத்தை கண்டுபிடிக்க முடியாதபடி நம்ம பாதி சாதாரண ஜீவாத்மாக்களை சேவிக்கப்பட்டு ஆராதிக்கப்பட்டு நமக்கு சாமத்தை கொடுப்பதற்காக இப்படி ரூபம் எடுத்துட்டு இருக்க, ரங்கநாதனாகவும் தெய்வநாயகனாகவும் தேவாதிராஜனாகவும் பார்த்தசாரதியாகவும் இருக்கன்னு சொல்றார் அப்படின்னு சொல்றது. இப்போ விசேஷ பகவத்பக்தி உள்ளவராக இருக்கா, பரிபூர்ண பகவத் அனுகிரகம் பெற்றவருமான தேசிகன் போல மகான்கள் பரமபதத்திலே கிடைக்கும் கைங்கர சாம்ராஜ்யத்தையும் ஆனந்தானுபவத்தையும் இங்கு அச்சாரூபியான பெருமானிடத்தை கிடைக்கும் சகல கைங்கரியங்களையும் அனுபவங்களையும் சமமா பாவிப்பா, நம்மள மாதிரி இருக்கு வாழ்க்கை தெரியாது. அதாவது எம்பெருமானுடைய திவ்யாத்ம சுரூபம்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து பரவதநாதனுக்கும் ஒண்ணுதான், ரங்கநாதனுக்கும் ஒண்ணுதான், தேவநாதனுக்கும் ஒண்ணுதான், தேவாதிநாதனுக்கும் ஒண்ணுதான், ஸ்ரீராப்திநாதனுக்கும் ஒண்ணுதான். அவளுடைய ஆகாரங்கள் இவன் தெய்வநாயனாகவும் பார்சாரதியாகவும் திருநீர்மலை பெருமாளாகவும் இங்கே திருக்கடல் மல்லை பெருமாளாகவும் எழுந்தள்ளிருப்பது ரூபங்களிலே வித்தியாசம் இருந்தாலும் அவளுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்திலே வந்து பரமபதநாதன் என்ன ஒரு திவ்யாத்ம ஸ்வரூபம் ஆகாரம் இருக்கோ அதே ஆகாரம் தான் இங்க அச்சையில் இருக்கிற வாழ்க்கையும் இருக்கு, அதே சக்தி தான் இருக்குன்னு பெரியவா சொல்றா சாஸ்திரம் சொல்றது. அதனாலே தேசிகன் போல பாஷியாராதிகள் போல இருக்கக்கூடியதான ஆச்சாரிய புருஷாலாம் திருவரங்கனே பரமபதநாதன் தான் பாப்பா, பரமபதநாதன் திருவரங்கனாகவா தான் பாப்பா, ரெண்டு பேருக்கு வித்தியாசம் அவளுக்கு பண்ணி பாக்குறது இல்ல. அதனாலே எனக்கு இந்த ரங்கனுடைய திருவடி அதற்கு கைங்கரியம் பண்ண வேண்டும், உனக்கு பாதுகா கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று இங்கு பிரார்த்திக்கிறார். சரணாகதி சாஸ்திரம் ஏதவர் ரகசியத்திரி சாரம் ஏதினவர் வந்து எதுக்கு இப்படி பிரார்த்திக்கிற இந்த லோகத்தை இருக்கணும்னு பிரார்த்தனை பண்றார் அப்படின்னா, கலியன் சொன்ன மாதிரி ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே அப்படின்னு சொன்னார். இங்க அச்சாவுக்கு பிரசமா அற்புதமா இருக்கான், இவனை விட்டுட்டு சூரிய மண்டலத்தை தாண்டி ஜீவன் பிரவேசிக்குது, வைகுண்டன் ஒண்ணு இருக்கு அங்க போறது, எதுக்கட அங்க போறீங்க, வைகுண்டன் தான் இங்க இருக்கானேன்னு கலியன் சாதிச்ச மாதிரி கலியனரி குறிகொண்ட கருத்துறையோன்னு சுவாமி ஏசிரிக்க சொல்றோம். பெரியவா சொல்றா கலியன் திருவள்ளத்தை தான் இங்க பிரார்த்தனை பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசிகன். எனக்கு இந்த கைங்கரியம் வேணும்னு பெருமாள்கிட்ட கேட்டிருக்காரு. அவா வந்து பரமதநாதனுக்கும் ரங்கநாதனுக்கும் வாசி வித்தியாசம் இல்லாம பண்றா. இதையா இவர் ஆச்சாரிய ஸ்திதியா பார்க்கும்போது இந்த நம்மாழ்வாருடைய பரம பிரபாவத்தை நாம் ஸ்மரிக்கும் போது நினைக்கும் போது மதுரகவி ஆழ்வார் போலே நாம் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று ஒரு யோஜனை வருது. அதே யோஜனை தேசிகனுக்கும் இருந்தது, தேஜயனுக்கும் அப்படி செய்ய வேண்டும் என்று. ஆனா அது கால அதீனம் ஆயிடுத்து, நம்மாழ்வார் காலம் வேற, சுவாமி தேசியின் காலம் வேற. மற்றபடி ஆழ்வார் தவறித்து தான் அப்போது மதுரகவியாக அவதரித்து கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியம் தனக்கு கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால என்ன பண்ற, ஏ பாதுகையே நீதான் நம்மாழ்வார்னு சொல்றா, உனக்கு நான் மதுரகவி போலே கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு சொல்ல இருந்தத்துல. எம்பெருமான் வந்து பரம சௌலபியனாய் எல்லா விஷயத்தையும் கொடுக்கிறான். பகவான் கிருஷ்ணாவதார்த்த யசோதை பிராட்டியாக ஒரு இடச்சிக்கு தான் அவருடைய அவளு கட்ட கயிறிலே தன்னை உடலே கட்டுண்டு அவளும் ஒரு கழியை எடுத்து ஓங்க, அல்ல திருமேனை பயந்து ஒடுங்கி நடிப்பவன் போல விம்மி விம்மி அழுகின்ற மாதிரி, முகிழம் சிறு தாமரை கையும் எழுகொள் தாம்புகொண்டு அடிப்பதற்கு எல்கிழையும் வென்றையே தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சு நோக்கும் அந்நோக்கும் அணிகள் செஞ்சிருவா நெளிப்பதுவும் தொழுகையும் இவை கண்ட வசோதைன்னு சாய்கிறார் குலசேகர பெருமாள். அப்படி ஒரு நடிச்சு ஒரு தன்னுடைய சௌசீல்ய சௌலபியாதிகளை காட்டி அந்த அனுபவம் தாழமாட்டாமல் சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி சாதிக்கும் போது எத்திரம் எத்திரம் உலகினோடு கட்டிண்ட பாணின்னு கேட்டு அப்படியே விஸ்மிதராய் உழுந்துடுறார். பெருமாளுடைய சௌலபியத்தை நினைச்சு 6 மாத காலம் மோவித்து கிடக்கிறார் ஆழ்வார். புனகா அவர் எழுந்து பத்துடை அடியவர் கழிவன் பிறகு கரியவித்தகன் மலர் மகள் விரும்பும் நம் அரும்பிறர் அடிகள் மத்தொரு கடவெண்ணை கடவினல் உறவிடையா புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவேன்னு சொல்லி முடிக்கிறார். அதுக்கப்புறம் 6 மாச காலம் ஆழ்வார் மூர்ச்சியா வந்துட்டார். ததனந்தரம் எழுந்த உடனே எளிவருமையல்வினன் நிலவலம்பிர பலபிரப்பாய் அப்படின்னர். 6 மாச காலம் கண்மூடி கிடந்தவர் அடுத்த பாகரத்தை அந்தாதி தொகையாக எடுத்தார். அப்படின்னா அந்த 6 மாச காலமும் பகவதனு கிருஷ்ணானுபவத்திலே ஆழ்வார் இருந்ததுனாலே அடுத்த பாசரமும் அந்த அந்தாதி தொகையை அப்படியே எடுத்தார்னு பெரிவா நிர்வாகம் பண்றான். அப்படி அனுபவம் அப்படி இருக்கு அவளுக்கு இல்லையா. அதனாலே அவ வந்து இங்க திருப்புளிங்குடியில உட்காந்துக்கிற ஆழ்வாருக்கு வந்து ஆதிநாதன் வேற பரமதநாதன் வேறன்னு கிடையாது. எல்லாரையும் பரமதநாதனாவே பார்க்கிறான். அதனாலே சுவாமி தேசிகன் வைகுண்ட வாசோபி நமேபிலாசகான்னு சொன்னார். கலியனும் ஏறார் முயல் விட்டு காக்கைப்பின் போவதேன்னு சொன்னதாலே அவ வந்து பெருமானிடத்துல அந்த விக்கிரகத்தை தாரதமியம் பார்க்கறதுல பரமதநாதன் விக்கிரகம் ஒண்ணுதான், திருவரங்கன் விக்கிரகம் ஒண்ணுதான், ஆதிநாத விக்கிரகம் ஒண்ணுதான், தேவநாதன் விக்கிரகம் ஒண்ணுதான் அவளுக்கு. அதனால தேசிங்க ஸ்லோகத்திலே வந்து எனக்கு உன்னை பாதுகையை கொண்டு திருவரங்கன் திருவிடத்தை சமர்ப்பிக்கும் கைங்கரத்தை வேணும் என்று பிரார்த்திக்கிற அவர் பிரார்த்திப்பது சாஸ்திரமான அது அவருடைய சாஸ்திரம். அந்த விதமான பக்தி அவளுக்கு இருக்கு. அபிஜன்மணி பாதுக பரஸ்மின் அனகை கர்ம பெரியது சோபவேயம் யமே வினயே நரங்கபத்து சமயே தாம் பதையோ சமர்ப்பயந்தி அப்படின்னு 2வது ஸ்லோகத்தை நிர்வேத பத்ததி இல்ல. பெரிய விஷயம் இது அந்த 1 ஸ்லோகத்துக்கு மட்டும். அப்புறம் வழியேற சாய்கிறார். சிட்டி சம்ஹாரம் என்ற சுழற்சி இந்த காலங்கள்லாம் நடந்துட்டு இருக்குப்பா, நீ இப்படி வந்து பாதுகே எல்லையற்ற காலமாக ரங்கனை நீ வந்து தாங்கிட்டு இருக்க, அதுபோல என் மனசு இவ்வளவு உயர்வான உன்னை கை கொள்ளாமல் இருக்கிறதே தன்னை பத்தி நொந்துகிற பிரம்மகல்பங்கள் எல்லா ஜீவராசியும் மாறி மாறி பலவிரப்பம் வந்து புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம்னு இருந்துட்டு இருக்கோம். பெருமாள் வந்து பிரம்மருத்ராதிகளை படைக்கிறார். ஒரு பிரம்மனுடைய காலத்துக்குள்ள எவ்வளோ ஜீவராசி ஒரே ஜீவனானது பல தர பிறந்துடுறது அப்படின்னு பிரம்மனுடைய ஆயுசு 100 அப்படின்னா சதுர்யுகம்னு சொன்னா கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம்னு 4 யுகங்கள். வருஷ கணக்கில் பார்த்தாக்கா 43 லட்சம் சொச்சம் அப்படின்றா. பிரம்மாவுக்கு ஒரு பகல், இந்த பகல்ல உலகங்கள்லாம் இருக்கு. அப்படி 1000 சதுரகம் பிரம்மாவுக்கு ஒரு இரவுன்னு சொன்னான். இந்த இரவுல உலகங்கள்லாம் அழிந்து போறதான், அதான் பிரளயம் வந்துடுது. நாள் கணக்குப்படி பிரம்மாவுக்கு நம்மை போல் வருஷ கணக்கு ஆயுசும் பிரம்மாவின் ஆயுசும் முடிந்துட்டா அப்போது மகா பிரளயம் வந்துடும் சொல்றா பெரியவா. இப்ப ஒரு பிரம்மா மாறுறதுக்குள்ளயும் நம்ம திருப்பி எத்தனையோ கோடி தர பிறந்து போயிடுறோம் நம்ம. ஏன்னா பாருங்க ஆயுஷ் அவ்வளவு போட்டிருக்கா, 1000 சதுர்யுகம். பிரம்மாவை ஒரு பகலுக்குள்ளேயே ஒவ்வொரு ஜீவராசிகளும் கணக்கில்லா ஜென்மா எடுத்து மாண்டு போறது. அந்த தேகம் அழிஞ்சு போது ஜீவன் சுத்தின் இருக்கு, திருப்பி அடுத்த பிறவி போசுறோம். அப்படி நான் ஏன் கஷ்டப்படணும் என யோசிச்சு பாருன்னு கொடுக்கிறேன் சுவாமி தேசிகன். இதுவரையிலே வந்து நான் உன்னை பத்தி அறியாம சம்சாரத்தை நஷ்டப்பட்டுட்டேன், அப்படிப்பட்ட பாவிகள் ஒருவனான நான் சுவாமி தேசிகன் தன்னை பாபின்னு சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட பாவியான இதுவரையில் நான் உன்னை இழந்துவிட்டேன்மா, உன்னிடத்துல எனக்கு வந்து நிலை கொள்ளாமல் சம்சார சங்கத்திலே என்னுடைய மனம் பிரவர்த்திக்கிறது, இது என் பாபம் அல்லவோ அப்படின்னு இன்னொரு ஸ்லோகத்தை சாய்க்கிற. ஆச்சாரத்தில் நமக்கு உண்மையான பரிபூர்ணமான பக்தி வரவில்லை என்று இந்த ஸ்லோகத்திலே தான் வருத்தப்பட்டு தம்மையே காட்டுகிறார் சுவாமி தேசிகன். அவருக்கே இன்னும் ஆச்சார பக்தி வரலன்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். இப்ப நம்ம எல்லாம் எந்த மூலையில் இருக்கோம் யோசிச்சு பார்க்கணும். அடுத்த ஒரு ஸ்லோகத்தில் சொல்றார், கமலா துஷித நிதௌ நிரீகே சுலபே திட்டதிரங்க கோசமத்யே த்வயிதர்பிதி லம்பனே நஸ்திதி ஸ்திதாயாம் பரமன் விச்சது பாதிகே மனோமே அப்படின்னு. அதாவது இந்த ரோகத்தை வந்து பரம தரித்திரன் அவன் இருக்கிற இடத்துல ஏராளமான புதையல் வந்து சுலபமா எடுக்கும்படி மறைஞ்சிருக்கு. அந்த புதையலை எப்படி எடுக்கணும்னு சொல்லக்கூடியதான் ஒரு மந்திரவாதி கிடைச்சிட்டான்னா அதை விட்டுட்டு தன் சௌக்கியத்திற்கு வேறு சமத்தப்பட்டு அவன் போக மாட்டான், வேறு வியாபாரம் பண்ண மாட்டான். அப்படி அவன் போயிட்டான்னா அதுதான் அவனுக்கு தரித்திரத்துக்கு, அவன் தான் பரம தரித்திரன்னு சொல்றான். அதே மாதிரி இந்த ஆத்ம விஷயத்துல நமக்கு தோன்றல, பல சம்பத்துக்கும் அதிஷ்டான தேவதையானவள் ஸ்ரீ மகாலட்சுமி. நம்முடைய பகவான் அந்த லட்சுமிக்கும் சம்பத்தாயிருக்கான், திருவுக்கும் திருவாகிய செல்வனாயிருக்கான். இப்படிப்பட்ட மகாலட்சுமியோடு சேர்ந்திருக்கிற பகவானாகிய மகா சம்பத்து எனக்கு கிட்டினதாக இந்த ஸ்ரீ ரங்க விமானத்தில் குறிக்கொண்டிருக்கா, நான் அவளை சேவிக்கிறேன். அதை எனக்கு எடுத்து காட்டி கொடுத்து ஏ பாதுகே நீயும் சுயம் பிரயோஜனமாக காத்திருக்க அப்படின்னு சொல்ற. உங்க ரெண்டு பேரையும் இந்த ரெண்டு பாதுகையை நான் விட்டுட்டு அல்பமான பிரயோஜனத்தை வியாஜத்தனவுக்கு எதிர்பார்க்கறது என்னுடைய பாபம் தானே அப்படின்னு கேட்கிறேன். தேசிகன் அதனுடைய ஸ்திதியை சொல்றாரு. தேசிகன் உன்னை காட்டிக் கொடுக்கும் விஷயம், பகவானை காட்டிக் கொடுக்கும் நீதான் எனக்கு ஒரு மந்திரவாதி போல இருந்து அனுகிரகம் பண்ண வேண்டும். ஆனால் இந்த மந்திரவாதி போல அந்த புதலையாட நினைக்காமல் என்னுடைய மனமானது வேறு இடத்தை நோக்கி போறது, அது என்னுடைய பாபம் என்று சுவாமி தேசிகன் வருத்தப்படுற இந்த இடத்துல. சம்சாரமானது என்னை இழுத்துட்டு போறதுன்னு சாய்க்கிறேன். அடுத்தது இன்னொரு ஒரு அற்புதமான ஸ்லோகம், அதாவது யத்யகம் தரளஸ்தி தவனஸ்மரேயம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஆரம்பிக்குது. 955 ஸ்லோகம். இதுல கடைசியில ஒரு பதம் போட்டிருக்கேன், வத்ச விகார குதுகம் கலயத்யவத்சா காணாம கேசவ பதாவணி வத்சலாயாகா அப்படின்னு பதம் போட்டிருக்கேன். இந்த விஷயத்த என்னன்னா, நம்ம பாதுகையே நீ வந்து ஆசிரியருடைய விஷயத்துல என்ன போன்றிருக்க கூடியதான விஷயத்துல நீ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்கா வாத்சல்யத்தை காட்டணும். புதிதாக ஒரு கன்று போட்ட பசு, அப்பதான் அன்றின்ற கன்று, கன்றுக்கு இறங்கின பசு போலே. இன்னைக்கு ஒரு கண்ணுக்குட்டி பிறந்திருக்கு, அது என்ன பண்ணும், தடக்கு படுக்கன் குதிச்சு அங்கங்க பயங்கரமா ஓடும், கொண்டால் பண்ண முடியாது. யாரும் நம்ம கிராமங்கள்ல பார்த்திருக்கோம், குதிச்சு குதிச்சு ஓடும். அப்படி ஓடும் போது தாய்ப்பசை விட்டு பிரிஞ்சு போறது, அப்படி அதுடைய மனசு என்ன பாடுபடும், அந்த தாய்ப்பசுவின் மனசு என்ன பாடுபடும், அந்த கண்ணுக்குட்டியின் மனசு என்ன பாடும், அம்மா காணாம கத்தும் இல்லையா, அம்மா அம்மான்னு கத்தும். அந்த தாய்ப்பசு இந்த இளங்கன்றுக்கு ஏதாவது ஆகல போது அதை தொடர்ந்து ஓடுறது இல்லையா, ஏதாவது ஆபத்து வந்துடும் பயந்துன்னு ஓடுறது. யாராவது அந்த கண்ணுக்குட்டி கிட்ட போனாக்கா தாய் பசு முட்டை போடுறத தன்னுடைய கன்றை காப்பாற்றணும். அது ஒரு மிருகஜாதி சுவாமி, அஞ்சறி படைச்ச பிராணி. அதுக்கே வந்து இவ்வளவு வாத்சல்யம் தன்னுடைய கன்றுகள் பேர்ல. ஹே பாதுகையே, நானும் ஒரு கண்ணுக்குட்டி தானே, உன்னை விட்டு பிரிஞ்சிட்டேன். உனக்கு எல்லையில்லாத ஞானம் தயை இருக்கு, வாத்சல்யம் இருக்கு, மகா கருணை இருக்கு, உனக்கு குணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, கல்யாண குணம் இருக்கு. என் விஷயத்திலேயே அந்த பசுவை போல நீ என்னை விரட்டி வந்து பிடிச்சிருக்க வேண்டாமா, நீ எனக்கு ரட்சிக்க வேண்டாமா அப்படின்னு கேக்குற. ஒரு தாயை போல என்னை ரட்சிக்க வேண்டாமா, நான் உன்னை விட்டு திசை திருப்பி போறேன்னு வேறிடம் நோக்கி நான் போறேன், உன்னை விட்டு வேறிடம் நோக்கி போகும்போது நீ என் பின்னாடி ஓடி வரவானவான்னு கேக்குற. சுவாமி தேசிகன் ரொம்ப வருத்தத்தோட பாதுகாதேவியை பார்த்து நிஷ்டூரத்தினே முறையிடுகிறார்னு சாதிச்சிருக்காரு ஆச்சாரியர். அந்த இடத்துல நீ என்ன இப்படி விட்டுட்டே, என்ன நீ பண்ற வேலையா இதுன்னு கேக்குற. நஸ்பர்த்து பர்கசி கதம் பவதி ஸ்வயம்மேன்னு போட்டிருக்க. இது நீ பண்றக்கூடிய காரியமா? நான் ஓடினாலும் பரபரப்புட நீ பின்னாடி ஓடி வந்து என்னை காப்பாத்த வேணாமா அப்படின்னு கேட்கறே தேசிகன். அதான் நம்முடைய ஆச்சாரியாள் என்ன பண்ணுவா, ஒரு சிஷ்யன் தப்பி வேறு வழிக்கு கெட்ட வழிக்கு போறான், வேறு தேவத்தைய ஸ்மரிக்கிறான், இல்ல வேறு வழியிலே பெருமாளை மறந்துட்டு போறான் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சா, அவ வந்து அவனை தன் வழிக்கு கொண்டு வந்து நல்ல வாசல்யத்தாலே கொண்டு வந்து பெருமாள்கிட்ட சேர்ப்பதுக்கு பகு பிரயத்தனம் பண்றான். இதான் சூச்சிதம் இந்த விஷயத்துல. இப்போ நம்ம இந்த ஆகூர் ஆண்டவனுக்கு அப்புறம் ஒரு ஆண்டவர் இல்லைதான் தம்பரை ஆண்டவன் பேரு, சதுசாஸ்திர கல்பதருன்னு அவருக்கு திருநாமம், ரங்கநாத மகாதேசிகன். அவரிடத்தே ஒரு சத்ஷிஷ்யெல்லாம் இருந்தானா, ஒரு சிஷ்யரோட குழந்தை ஒரு பையன் வந்து நான் வேற்று சம்பிரதாயத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி நிச்சயம் பண்ணிட்டு, இந்த டேட்டே நான் ஆறுல இருக்க மாட்டேமா, நான் அங்க போய் சேர போறேன் அப்படின்னு சொல்லிட்டான். பகவானை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடியதா ஒரு சம்பிரதாயம் அது. உடனே அந்த குழந்தையோட தகப்பனார் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, சரிப்பா நீ இதோ போறன்ற, போறது தப்பு, நான் ஒண்ணு சொல்ல முடியாது, ஒண்ணு போகாதன்னா சொல்ல முடியும், நான் மீறி போவேன்னு சொன்ன நான் என்ன பண்ணட்டேன்ப்பா, எனக்கு ஒரு சிந்து கிஞ்சி உபகாரம் பண்ணு, ஒன்னே வேணுவான், ஒரே ஒரு தடவை ஸ்ரீரங்கம் போய் நம்ம ஆச்சாரு ஸ்ரீமத் தம்பரை ஆண்டனை சேவிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் நீ உன் காரியத்தை பாரு அப்படின்னு தகப்ப நான் சாய்ச்சிட்டேன். சரின்னு இந்த சுவாமியும் எவன் ஒருவன் வேட்டு சம்பாதி போறேன்னு சொன்னாலும் சரி அப்பா சொன்னார் கடைசியாக பண்ணிட்டு நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்து எழுதி வந்து தம்பரை ஆண்டவனை சேவிச்சாராம். சேவிச்சோடனே ஆச்சார யார் என்ன விசாரிக்கிற, ஓ அவாத்து பையனாடா அப்படி விசாரிச்சுட்டு பூர்ணமா கடாட்சம் பண்ற அந்த குழந்தைய. அவருடைய திருஷ்டியானது அவருடைய மனசுக்குள்ள போயிட்டு ஏதோ பண்றது அவள பண்ணி, தான் இந்த ஆச்சாரியாலையும் பெருமாளையும் சுவாமி தேசிகனையும் பாஷிகார் தரிசனத்தையும் விட்டுட்டு வேறு சம்பிரதாயத்துக்கு நாடுன்ற அந்த மனசே மாறி போயிட்டு தான் அவருக்கு ஆச்சார திருஷ்டி. அதுக்கு காரணம் அந்த ஆச்சாரியனுடைய கண் திருஷ்டியே வந்து ஆச்சாரியுடைய மனச நல்வழிப்படுத்திடும் சொல்றா பெரியவா. இது வந்து நடந்தது, உண்மையா நடந்த விஷயம் இது தம்பிரான காலத்துல. அப்படிப்பட்டதான ஒரு சாநித்தியம் அந்த ஆச்சாரியாளுக்கு உண்டு. அப்படி நீ என்ன வந்து நான் தடம் புரண்டாலும் என்னை சரியான பாதையிலே நீ காணாம கேசவனி பதாவணி வத்தலாயாகனு போட்ட, நீ பண்ணவானாமான்னு பாது கேட்ட வந்து சுவாமி தேசிகன் கேட்டார். அதே மாதிரி ஏதோ சில சோகங்கள் சாய்க்கிற, நான் ரொம்ப அபராத சக்கரவர்த்தி, செய்யக்கூடாதான் செய்யறேம்மா, நீ என்ன பண்ற, என்னை நோக்கி பெருமாளை கூட்டு வாத்துக்கு நீங்க தயார்படுத்தி பெருமாள் திருவடியில உக்காண்டு கூட்டு வந்துட்டு இருக்க, ஆனா என்னுடைய என் பேருக்கு கருணையாலே நீ கூட்டு வர, ஆனா என் பாபமானது எப்படி இருக்குன்னா உன் கருணையை மறுக்கும் அளவுக்கு என்னுடைய பாவத்தினுடைய மூட்டையானது அவ்வளவு பெருசிருக்கு, உன்னுடைய கருணை மட்டுமே என் பாபத்தை போக்கி பெருமாள் பக்கம் என்னை இழுத்துட்டு போகும்மா அப்படின்னு சொல்றார். அவ முதல்ல இந்த சோகத்துல மாதர் முகுந்த கருணாமபி நிக்குவானாத் போட்டார், நிக்குவானாத் அதான் இந்த ஸ்லோகத்தை பாதுகைய மாதான்னு சாதிக்கிறேன். கிம்வாபரம் கிமபி கிருஷ்ணபிஷோ மதியாத் காட்டம் துகீத சரணோபதேசாத் சரணாகமானபதேசாத் அப்படின்னு சொல்லி, இதுல வந்து என் பாபமானது உன்னுடைய கருணை விட ஜாஸ்தியா இருக்கேமா அப்படின்னு நிஷ்டூரமா இருக்கக்கூடிய நீ மன்னிக்க வேண்டும்னு பிரார்த்தனை பாதுகா தேவி கிட்டத்துல. தன்னுடைய பாபத்தியம் தான் ஒரு அபராத சக்கரவர்த்தின்னு சாதிச்சிருக்கார் சுவாமி தேசிகன், அபராத சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்ற தன்னையே சொல்லிக்கிற, அவ்வளவு பாபங்கள் நான் பண்ணிருக்கேன், ஆனாலும் இந்த நம்ம ஆச்சாரியாள் மாதிரி இருக்குவா என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா, ஒரு அல்ப வியாஜம் ஜீவன் விஷயமாக ஒரு சின்ன சரணாகாதியை பண்ணிட்டு பெருமாட்ட நம்ம கோசம் மண்ணாடி இந்த குழந்தைய சேர்த்துக்கோ சேர்த்துக்கோ சேர்த்துக்கோன்னு பெருமாட்ட பிரார்த்தனை பண்றதுதான் சரணாகதி பண்ணி வைக்கிறது. பெருமாள்கிட்ட கைங்கரியம் பண்ணு நமக்கு வந்து சொல்றா இந்த இடத்துல. அப்படி பண்ணா ஏ பாதுகே, நான் உன்னை விட்டு தவிச்சுட்டு உன்னோட சமீபத்துல வந்து பலவாரா கதர்றேனே, அது உனக்கு காதல விழலையா அப்படின்னு கேக்குற. அண்டாதிபதியான பிரம்மாவின் பரமசத்ருவான கைடவன் என்ற மகாசுரன், அவனை வந்து அனாயாசமா சம்ஹாரம் பண்ண பிரபாவசாலி விளங்குற உன்னுடைய அப்படி பாதுகையே உனக்கு என் பிரபா, என் பாபத்தை போக்குறதுக்கோ லட்சியம் இல்லையோ. கைடபாரேன்னு பெரு பெருமாளுக்கு பேரு. அப்ப கூட நீ கூட இருந்தியே, இப்படிப்பட்ட மகா பிரபாவசாலியான உனக்கு என் பாபத்தை போக்குவது சக்தி இல்லையோ அப்படின்னு கேக்குற சுவாமி தேசிகன் இந்த இடத்துல. ஆனா என்ன வந்து ரட்சிக்கிறத விட்டுட்டு உன் ஆனந்தத்தை மூழ்கியிருக்கியாயே, இதுவும் என் பாபம் தானே, உன் கடைக்கன் பாவ என் மேல விழலியமானு கேட்டார் கேட்டிருக்காரு சுவாமி தேசிகன். அதனாலே என்னுடைய பாபம் தான் உன்னை விட்டேன் நகர்த்தி வச்சிருக்கு அப்படின்னு இன்னொருத்தில் அழகா சாகிறார். அதுல என்னன்னா, எனக்கு நீ வந்து அனுகிரகம் பண்ணாட்டா நஷ்டம் உனக்கு தான். திருமசேப்பிராமன் நாரணனை நீ என்ன என்று இல்லைன்னு கேட்டார். நீ அனுகிரகத்தை வச்சு நீ என்ன பிரயோஜனம், அதுக்கான கொடுக்கணும், கொடுக்கறதுக்கு ஒரு ஜீவராசி வேண்டாமா, ரட்சிப்பதற்கு ஒரு ஜீவராசி தான் ரட்சண காரியம் நடக்கும்னு கேட்கிறார். நஷ்டம் வந்து எனக்கு இல்ல, பாதைக்கும் அதிக நஷ்டம்னு சாகிறார் சுவாமி தேசிகன். அடுத்த ஸ்லோகத்தில் அற்புதமான ஸ்லோகங்களை சொல்லிட்டு வர சுவாமி தேசிகன். இது என்ன விஷயம் அப்படின்னாக்கா, பக்தி என்பதை என்ன சரியாக செய்யும் நீ சொல்ற, நான் அந்த பக்தி நீ சொன்னபாரு செய்தவரும் எனக்கு வந்து கஷ்டம் வருதேம்மா, நான் வந்து சரணடைஞ்சுட்டேன், அவளை காக்கிறது உன்னுடைய பொறுப்பு தானே, எனக்கு சேவை கொடுக்கிறது உன்னுடைய பொறுப்பு தானே, உன்னை விரதமானது தானே, அப்ப எல்லோ ரட்சிப்பதும் உன்னை விரதமானது என்னவாகும் அப்படின்னு இந்த இடத்துல கேட்கறையா சுவாமி தேசிகன். திருமங்க மன்னன் போல சேவை சாதிகள்லாம் போயா அப்படின்னு போகக்கூடிய மனோபாவம் வந்துடும் அவளுக்கு. ஆசை வழிவாதேத்த யமக்கெங்களுக்காய்த்து அடியோர்க்கு தேசமறி உமக்கேயாளாய் திரிகின்றோமுக்கு காசின் ஒளியன் திகடம் வண்ணம் காட்டீர் எம்பெருமான் வாசிவல்லீர் இந்தளூரீர் வாழ்ந்தே போம் நீரே அப்படின்னு சாய்ச்சார் கலியன் இந்து எம்பெருமான். அதை போல எனக்கு சேவை கொடுக்குவது உன் வேலையா, சேவை கொடுக்கட்ட போ அப்படின்னு சொல்ற மாதிரி, ரட்சிப்பதற்கு ரட்சிப்பது வேண்டும் உன் வேலை, எனக்கு ரட்சிக்கும் காரியத்தை நீ வந்து நடத்தாட்டாக்கா உனக்கு ரட்சண காரியம் நஷ்டமாச்சு அப்படின்னு ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்துக்கு அவதாரிக வச்சு சாச்சிருக்க அந்த இடத்துல. இப்படி மேலும் மேலும் தன்னுடைய நிர்வேதத்தை வந்து சுவாமி தேசிகன் வந்து காட்டிண்டே வர, என்னுடைய மனசை நீ சவலத்தை நிறைவேற்று அப்படின்னு சொல்ற. அப்படின்னா எனக்கு வந்து ஒரு அல்ப பணக்காரன்ட்ட போயிட்டு என்னை நிக்க வச்சிடாத, என்னுடைய தனமான எல்லாம் ஸ்ரீ ரங்கமான பத்துங்கான ரங்கன் மட்டும்தான், அவன்கிட்ட கொண்டு சேர்த்துரு, அங்க நுழையும்படி செய்வாயா, இல்ல சாமான்யமா இருக்கக்கூடிய பணக்காரன்ட கையேந்தும்படியா வச்சு பண்ணிடாத. என்னுடைய பால்ய சிநேகிதன் வித்யாரண்யன் வந்து விஜயநகர் ராஜாவிடத்துல வந்துரு, அவனுக்கு பெரிய பதவி வாய்ந்திறேன் பணம் வாய்ந்திறேன்னு சொல்லி வித்வான்ல தாரிதத்துல போக்குறானவன் வந்தோன்னு என்ன கூட்டம் அமிச்சான். நாளும் நானும் வந்து வரதன் பேரில் இருக்கக்கூடியதான பக்தியிலே ஒருவன் ஒரு ஜான் வயிறு கழுவுறதுக்கு எனக்கு இந்த வரத பக்தியே போறோம்னு சொன்னேன். வைராக்கிய பட்சம் என்ற கிரந்தத்தை நான் பண்ணி அமைச்சுட்டேன், அது லோக பிரசித்தம் நிதர்சனம். பகவானைய பரம தனமாக உடைய ஸ்ரீ ஆழ்வார் ஆச்சாரம் நினைச்சு கொண்டிருந்தா இந்த லோகத்தையும் பரலோகத்தையும் ஒரு குறைவும் இல்லைன்னு சாய்கிறார் சுவாமி தேசிகன். அதனாலே நம்முடைய பாபம் அல்ப புருஷார்த்த ருச்சியை விட்டுட்டு பெருமாளை நோக்கி போனோம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களா வந்துட்டு இருக்கு. இந்த வைராக்கிய பஞ்சகம் 9:15 ஸ்லோகத்தை சாய்கிறார். அதான திருவரங்கமாகிய இருக்கக்கூடிய திவ்யதேசத்தில் இருக்கக்கூடியதான் ரங்க விமானத்தில் இருக்கக்கூடிய பெரிய தனத்தை அவனை நோக்கி கூட்டின் போ, அல்ப பணக்காரத்தை என்ன கூட்டின்னு போயிடாது. தத் தங்கதாமிர்வாய தன்னோத்தராயாம் தொய்யன் விஸ்பரைய மஞ்சுஷு மனோரதம் மே அப்படின்னு சொல்ற சுவாமி தேசிகன் அந்த ஸ்லோகத்தை. அடுத்தது இன்னும் ஒரு ஸ்லோகம், அதுல என்ன சாகிறார் அப்படின்னாக்கா, அதாவது ஜீவாத்மாலாம் மாறி மாறி பலபிறப்பும் பிறந்திருக்கு. லௌகீகமா இந்த விஷயத்தை சொல்லணும்னா அந்த கோடவையில் இருக்கு, அது வந்து மரமே இல்லாத பொட்டல் காடு பாலைவனம் மாதிரி இடத்துல தூரத்துல இருந்து பார்த்தா ஜலம் இருக்கும் மாதிரி தெரியும், ஜானல் நீர்னு சொல்லுவோம். கிட்ட போக போக அந்த தீர்த்தம் அங்க இருக்கா, தள்ளி தள்ளி போகும் அந்த தீர்த்தம். மான்குட்டிலாம் என்ன பண்ணுனா அதை பார்த்து தீர்த்தம் இருக்குன்னு குடிக்க போக அங்க இருக்கா, திருப்பி தள்ளி போகும், திருப்பி குதிச்சு மான்குட்டி ஒவ்வொரு இடமா தெளிஞ்ச போகும், கடத்த தீர்த்தமே இருக்காது. அதே போல இந்த சம்சார சாகரத்தை வீணா அல்லாடின்னு இருக்கிற இந்த ஜீவன் எங்களுக்கு பகவானுடைய திருவடியை தொட்டுக்கொண்டிருக்க உன்னை பார்த்தாக்க நீ பகவானுடைய திருவடியை தொட்டு காட்டு, இதுதான் அப்பா பரமபுருஷார்த்தம்னு சொல்லும்படியா இருக்கு. பெருமாள் வந்து ஆசிரித வத்சலனாயிருக்கான், இந்த பகவானுடைய திருவடியை ஆசைத்துதான் மாமேவைய பிரபந்தந்தே மாயாமேதாம் தரந்திதே என்று பெருமாள் கீதையில் சொன்ன இல்லையா, மாமேவையே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே. பெருமானுடைய வாக்கு, கிருஷ்ணனுடைய வாக்கு, உன்னுடைய வீணான சம்சார உசையும் அல்லாட்டத்தையும் நீக்கிக் கொள்ள வேணும், உன்னுடைய பிரயத்தனத்தினாலே மட்டும் முடியாது என்று சொல்லிருக்க, நானும் அனுகிரகம் பண்ணப்பா அப்படி காட்டி கொடுத்து எங்களுக்கு புத்தி வராம இந்த சம்சாரத்தை நாங்க வந்து அல்லாடுறோம் சொல்லிட்டு சுவாமி தேசிகனே வருத்தப்படுறது இல்லையா. சுவாமி தேசிகனே வருத்தப்பட்டு சாய்க்கிறார். இப்படி இந்த பாதிரியுடைய பிரபாவத்தை நினைச்சு எனக்கு அனுகிரகம் பண்ணுமா அப்படின்ட்டு இந்த நிர்வேத பத்தியிலே ஒரு முதல் 10 ஸ்லோகத்தை சாய்க்கிறார். 960 ஸ்லோகங்களா இருக்கு, இன்னொரு 10 ஸ்லோகம் மட்டும் இருக்கு, நாளை உபன்யாசத்தை அனுபவிப்போம். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.